கருவிலே எட்டெழுத்தை கசடர கற்றார். கருவிலே எட்டெழுத்தை கசடர கற்றார். அந்த அரும்பினை அருமைச்சே ஆக்கினை செய்தான் தந்தை துரும்பிலும் உள்ள அந்த தூணிலும் உள்ள துரும்பிலும் உள்ளான் அந்த தூணிலும் உள்ளான் எங்கள் கரும்புயல் வண்ணன் கனிபுறச் சொன்னான் பிள்ளை. கருவிலே எட்டெடுத்தை கசடர கற்றா. காட்டிய தூணுக்குள்ளே கர்ஜனை செய்த சீயம் காட்டிய தூணுக்குள்ளே கர்ஜனை செய்த சீயம் மூட்டிய கனலாய் கண்கள் முனிபுர சிவக்கத் தோன்றி மூட்டிய கனலாய் கண்கள் முனிபுர சிவக்கத் தோன்றி நீட்டிய கரங்களாலே நீசனை பற்ற அண்ணா ஈட்டிய வரங்கள் யாவும் இணைப்பிலே இழந்து பட்டான். ஈட்டிய வரங்கள் யாவும் இணைப்பிலே இழந்து பட்டான். பகலும் இல்லை இரண்டுமே மயங்கும் சந்தி இரவிலை பகலும் இல்லை இரண்டுமே மயங்கும் சந்தி பரவிய வெளி உள் இல்லை மடியிலே மடியே களமா பரவிய வெளி உள் இல்லை மடியிலே மடியே களமா நரஹரி வடிவம் கூறாம் நகங்களே ஆயுதங்கள் நரஹரி வடிவம் கூறாம் நகங்களே ஆயுதங்கள் இரணியன் உடலை கீண்டான் இரணியன் உடலை கீண்டான் இரணியன் உடலை இமயவர் மலர்கள் பெய்தா இமயவர் மலர்கள் பெய்தார் இமயவர் மலர்கள் பெய்தார் இமயவர் மலர்கள் பெய்தார்